நெஞ்சே நெஞ்சே காதல் நெஞ்சே என்னை நீதான் என்னடி செஞ்சே பூமி இங்கே மேகம் அங்கே ரெண்டை சேர்க்கும் மழை துளி எங்கே தூரம் நின்று நீ என்னை கொல்லாதே வேறும் பூவும் வேறென்று சொல்லாதே காதல் அருகே இல்லை அதனால் தொல்லை அறிவேனோ மனமே உன்னை மறந்தா போனேன் இறந்தா போனேன் வருவேனோ தினமே நெஞ்சே நெஞ்சே காதல் நெஞ்சே என்னை நீதான் என்னடி செஞ்சே வந்தாலும் கையில் வாசம் விட்டு போகாதே உந்தன் மனம்தான் மறப்பேனோ அதை மறந்தால் இறப்பேனோ கண்ணை மூடி தொங்க வேண்டும் ஆடு பெண்ணே அழகியலாலி காதல் கண்கள் தொங்கும் போது பூவே உந்தன் புடவைய தோழி காதல் நெஞ்சே என்னை நீதான் என்னடி செஞ்சே பூமி இங்கே மேகம் அங்கே ரெண்டை சேர்க்கும் மழை துளி எங்கே